శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యశ్శర్వాకృతి పర్యంతాయ తిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావన జనం వల్లభీ జన వల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. శిశుపాల వధత ప్రతిపాతం ఇదకు మున్ ఉపన్యాసత్తుల శిశుపాల వధంను సుంద్రత కట్టలం. శిశుపాలం தன்னுடைய கைங்கரியத்தில் ஈடுபடும்படியாக பெருமாள் பண்ணினேன். என்ன ஜெய விஜயாள் தானே சாபத்தினால இப்படி சிசுபாலனாக எல்லாம் பிறந்தது. ஆகையால பெருமாள் அவனுக்கும் தன்னுடைய திருவடி பிராப்திய ஏற்படுத்தி கொடுத்துட்டு ஆகையால எல்லாமே அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் சந்தோஷமா பட்டு போயிட்டா. ஒருத்தரே ஒருத்தர் தவிர அது யாருன்னா துரியோசனம். இப்படி இந்த ராஜசூரி யாகம் விசேஷமா நடந்தது. இந்த சிசுபால வத விஷயத்துல யார் கேட்கிறாளோ, இந்த பெருமானுடைய இந்த விருத்தாந்தத்தை யார் கேட்கிறாளோ, அவ எல்லா பாப்பங்கள்ல இருந்தும் விடுபடுவார்கள் என்பதெல்லாம் போன உபன்யாசத்துல பார்த்தோம். இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கார் பரீட்சித்த மகாராஜா. அவர் ஒரு சுக்கரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அஜாத சத்ரோத்வந்த்வா ராஜசூய மகோதயம் சர்வே மமுதிரே பிரம்மன் ஹ்ருதேவாயே சமாகதாஹ துரியோதனம் வர்ஜயத்வா ராஜானம் ஹயசுராஹ இதி ஸ்ருதன்னோ பகவன் தத்ர காரணமுச்சதாம். நான் ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். அஜாத சத்ருக்களே இல்லாது யார் தர்மபுத்திரன். ஏன்னா எல்லாரிடத்திலையும் அவர் நல்லபடியா தான் நடந்து பேர தவிர யாருக்கும் தீங்கு விளைவிக்கணும்ன்ற ஒரு எண்ணமே தர்மபுத்திரருக்கு கிடையாது. அப்படி அஜாத சத்ருவா இருந்திருக்கிற தர்மபுத்திரர் அவர் ராஜசூய யாகத்துல அற்புதமான ராஜசூய யாகம் பண்ணே எங்க தாத்தா. ஆகையால சர்வே முமுதிரே பிரம்மன் அங்க வந்திருக்கிற தேவதைகள் ரிஷிகள் ராஜாக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டான்னு சொன்னேன். துரியோதனம் வர்ஜயித்வா துரியோதனம் தவிர மீதி பேர் எல்லாரும் சந்தோஷப்பட்டான்னு சொன்ன. அப்ப துரியோதனுக்கு எதனா அவமானப்படுத்திட்டாளா? ஏ துரியோதனுக்கு மாத்திரம் குறை வரா மாதிரி எதனா தப்பா நடந்துட்டாளா? என்னத்தினால துரியோதனுக்கு அதுல ஒரு குறை ஏற்பட்டு அவன் தவிர மீதி எல்லாரும் சந்தோஷம், துரியோதனுக்கு மாத்திரம் ஒரு வெறுப்பு வந்தது, இது ஏன்னு எனக்கு தெரியல, அதை நேர் சொல்லணும்னு கேட்கிற பரீட்சித்த மகாராஜா கேட்கிறேன். அதுக்கு சுகர் சமாதானம் சொல்றேன். பிதாமகசியதே யஜ்ஞே ராஜசூயே மகாத்மனா பாந்தவா பரிச்சரியாயாம் தஸ்யாசன் பிரேமபந்தனஹா. ஒரு சமாச்சாரம் சொல்றேன் கேளு. அந்த யாகம் எப்படி நடந்ததுன்னு கேட்டேனாலே உனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நாம இது வரைக்கும் யாகம் நடந்தது, யாகம் நடந்தா எல்லாரையும் எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னோம். இப்படிதான் நடந்தது சொன்னது. எல்லாருக்கும் நிறைய நிறைய வாரி வாரி வழங்கிட்டா இவ்வளவுதான் நம்ம சொல்லி சொன்னோம். இந்த யாகத்துல யார் யார் என்னென்ன பொறுப்ப எடுத்துட்டு காரியம் பண்ணா அத சொல்றேன் நானு. இதுக்கப்புறமா துரியோசனுக்கு ஏன் ஒரு மனத்தாங்கல் ஏற்பட்டது என்கிற விஷயத்தையும் சொல்றேன்னா, இது அந்த காலம். இப்ப அந்த காலத்துல நம்ம எல்லாம் கல்யாணம் நடந்ததுன்னாக்க பரிச்சாரர்கள் எல்லாம் வைக்கவே மாட்டோம். நம்ம பெண்கள் எல்லாமே ஒரு கல்யாணம்னா கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னே வந்துருவா, எல்லாரும் நம்ம சேர்ந்த பந்துக்கள் எல்லாரும் வந்துருவா. அப்பளா இடத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா காரியமும் பண்ணுவா. தங்காத்து கல்யாணம் மாதிரியே நினைச்சிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுவா. அவளே படிக்க பண்ணுவா, அவளே சாப்பிட சாய்ப்பா. யாரையும் நாம கூப்பிடவே மாட்டோம். எதுக்கும் ஒண்ணும் பண்ணுவா. ஒருத்தர் போய் புருஷாளா இருக்கவா, சாமான் வாங்கிட்டு வருவா. ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருப்பா. அவாவாத்துல தங்க கல்யாணத்துல தான் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி மொத்த பேரும் கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் முடிஞ்சும் ஒரு நாலு நாள் இருந்து எல்லாத்தையும் செட்டரேட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி போவா. இப்படிதான் அந்த காலத்துல இருந்தது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தா ஒவ்வொருத்தரும் நடக்கச்சு. இந்த மாதிரிதான் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிருந்தா. இப்போ எல்லாமே மாறி போச்சு. இது தர்மபுத்திரர் காலமும் எல்லாரும் எல்லாம் பண்ணிருந்த மாதிரி ஒரு காரியம். தர்மபுத்திரர் என்ன பண்ணே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துல நியமிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க என்ன சொல்லிட்டேன். அந்த மாதிரி வரைச்சே பீமனை கூட்டு, பீமோ மகானசாத்யா தனாத்யா சுயோதனா. பீமனை கூட்டு இந்த பெரிய கழுகி பண்ற இடம் இருக்க மகானசத்துக்கு மொத்தம் நீதான் பொறுப்பு. பீமனுக்கு மகானசத்துல பொறுப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, பீமன் ரொம்ப நன்னா கழுகி பண்ணுவாங்க. நலன் நல பாக்கம் பீமசேன பாக்கம்னு சொல்லி சொல்றது. நலனும் வந்து ரொம்ப நன்னா கழுகி பண்ணுவானா, பீமசேனும் ரொம்ப கழுகி பண்ணுவானா, நன்னா பண்ணுவா, ருச்சியா பண்ணி எல்லாரையும் சாதம் தான் வரவாளுக்கு சாதம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் சாதம் போட்டு வாழ்த்தணும், ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்காக முக்கியமா பீமசேனை அனுப்பி விட்டாங்க. இது நம்மள மாதிரி ஒரு வயிற்றுனவுக்காரனா இருந்தான்னாக்கா கொஞ்சம் சாதம் போட செய்யு, இவ்வளவு பொறுமான்னு கேட்டாக்கா போரும் தான் சொல்ல போறான். அவன் நல்லா சாப்பிடுறவனா இருந்தாக்கா நம்மள மாதிரி அவளும் சாப்பிட போறான்னு சொல்லிட்டு நிறைய சாட்சி அதை சாப்பிட பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் சாப்பிட பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இது போதும். இந்த சாப்பிட சாய்க்க செய்ய நிறைய உள்ள இருக்கும். இது சிப்பல்ல கொஞ்சம் போரும் சாதம் பண்ணுண்டு அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளினான்னாக்கா இவனுக்கே இவனுக்கு ஒரு சங்கோச்சமா போயிடும். போறும் சுவாமி, போறும் சுவாமின்னு சொல்லிடுவான். அப்படி இல்லாத போட செய்ய நிறைய சாதம் போட்டான்னாக்கா சரி அவன் நல்லா சாப்பிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இந்த ததியாராசன் இல்ல சாப்பிட சாய்க்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பான். இன்னைக்கெல்லாம் அவ போறன்னு சொன்னா உடனே நிறுத்த கூடாது, இன்னும் கொஞ்சம் கூட சாய்ச்சிட்டு அப்புறம் தான் நிறுத்தணும். இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பான் எப்படி சாப்பிட சாய்க்கணும் அப்படின்றதுக்கெல்லாம். இப்படி இவன் பீமனை வந்து பாக்கசாலைக்கு இன்சார்ஜா போட்டாச்சு. அங்க பண்ற வஸ்துவும் நன்னா பண்ணணும் இல்லையோ. இது அந்த பெருமாள் அம்சையனும் அப்படின்னு சொல்லச்சு. இது பகவத் ஆராதன ரூபமாக தான் ராஜசோயி யாகமே பண்றேன். அப்போ பெருமாளுக்கு அமுதுபடி நிவேதனம் பண்ணச்சே அந்த வஸ்து நல்லதா இருக்கணும். பகவத் ஆராதனம் பண்ணச்சே அவ எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு போகணும். நல்ல வஸ்துவா போட்டு நன்னா பண்ணணும். இதுதான் பதியாரசனையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். அது இது எல்லாத்துக்காட்டிலும் முக்கியமான அம்சம். சாப்பிட சாய்க்கிறது, சாப்பிட சாய்க்கச்சு ஆதரவோட சாப்பிட சாய்க்கணும். இன்னும் ஒண்ணுமா இன்னும் ஒண்ணுமான்னு கேட்டு சாய்க்கணும். இது எல்லாத்துக்கும் இன்சார்ஜா பீமனை போட்டுறான். சரி, பக்கத்துல யார் அடுத்தது யார் அப்படின்னு ட்ரெஷரி இன்சார்ஜா துரியோதனம் கிட்ட சாவியை கொடுத்துட்டேறான். அந்த கஜானா சாவியை கொடுத்துட்டேறான். என்ன செலவோ எல்லா செலவும் நீ பாத்துக்கோ அப்படின்னு. இதுக்கு ரெண்டு காரணம் துரியோதன இந்த ட்ரெஷரி இன்சார்ஜா போட்டதுக்கு. துரியோதனன் நினைப்பான் மொத்தத்தையும் இந்த யாகத்தின் போது செலவு பண்ணிட்டு ஓட்டாண்டியா ஆக்கிட்டு போயிடலான்னு நினைப்பான். அதுக்காக அதுதான் யாகத்துல பண்ணணும். சர்வஸ்வ தானம்னு பேரு. மொத்தத்தையும் கொடுத்துடணும். நமக்கு இருக்கிறதெல்லாம் மொத்தத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லை. அந்த மாதிரி ரகு மகாராஜா யாகம் பண்ணார். அந்த விஸ்வஜித் யாகம்னு ஒரு யாகம். அந்த யாகம் பண்ணி முடிச்சு யாகத்துல சர்வஸ்வதானம் சொல்லிருக்கு. எல்லாம் தனக்கு ட்ரெஷரியில என்ன இருக்கோ அது மொத்தத்தையும் கொடுத்து விடுறது. கொடுத்த உடனே அங்கிருந்து ஒரு கௌசர், ஒரு வரதந்தூர் சிஷ்யர், வரதந்தூர்னு ஒருத்தருடைய சிஷ்யர் கௌசர் வந்தாராம். அவர் வந்து பாடசாலையில அத்தியனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த குருகுல வாசம் பண்ணி அவருக்கு சரி நான் ஏதான குருதட்சிணை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாராம். குருதட்சிணை கொடுக்கறதுக்கு எந்த குருதட்சிணை கொடுப்பேன் எனக்கு, நீ எங்கேயோ நீயும் பௌதிபட்ச அந்த சொல்லி சொல்லி நீ அடுத்த வேலை சாப்பாடுறதுக்கு உனக்கு ஒண்ணும் கிடையாது, நீ என்ன எனக்கு குருதட்சணை கொடுக்குற ஒன்னும் வாணாம்னு சொன்னா கேட்கலையா, சரி எனக்கு 100 பொற்காசு கொடு அது குருதட்சணையா கொடு அப்படின்னு பெருமை சொல்லிட்டேரா. அதுக்கு என்ன தோப்பா இப்ப கொண்டு வரேன் போனேரா, போனா ரகு மகாராஜா உண்ட கேட்டா குடுத்துட போறே குருதட்சணைக்கு உதரம் அவர் ரகு மகாராஜா போகணும் போனான். இவருடைய துரதிருஷ்டம் என்னன்னா வரதந்த சிஷ்ய கௌசர் வந்திருக்கேன் ராஜசபையில போய் சொல்றானா, உடனே ரகு மகாராஜா ஓடி வரையறான், ஓடி வந்து அவருக்கு அத்தியம் சமர்ப்பிக்கணும் பாத்திய சமர்ப்பிக்கணும்னு இத்தனால தங்க வட்டிலும் தங்க இதுவும் எடுத்துட்டு வருவா, தங்க குடமும் எடுத்துட்டு வந்து பூர்ண கும்பம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாளா, எல்லாத்தையும் கூட்டாய் வச்சு இருக்கிறது என்னடான்னா மிருண்மயமா இருக்கிறது மண் பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தேனா, இது மண் பாத்திரத்தை எடுத்து வந்து அதால பூர்ண கும்பம் கொடுக்க மண் பாத்திரத்தை கொண்டு வந்து பாத்தியாதிகளுக்கு எல்லாம் பண்ணுறான். அப்பவே பாத்தாரன் அவர் உள்ள வரத்துக்கே யோசனை பண்ணுறேன், என்னத்துக்கு நான் உள்ள வருது நான் வரலப்பா, நீயே எனக்கு மேல பீடா இருந்துட்டு இருக்க நான் என்னத்துக்கு உள்ள வருதுன்னு. அப்பதான் அவர் சொன்னாராம், அது இல்ல இல்ல நீ என்னத்துக்கு வந்தேன்னு சொல்லும், ரகு மகாராஜா கேட்டது போல நான் குருதட்சணையா ஒரு 100 பொற்காசு வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன் நானு, நீர் என்னன்னா ஒண்ணுமே இல்லாத மண் பாத்திரத்தை எடுத்துட்டு வர்ற உன்னுடைய என்ன இருக்கு போறதுன்னா, தோ போய் தோ கொண்டு வந்துடுறேன்ட்டு வெள்ளியும் எடுத்துட்டு குபேரனுக்கு பக்கம் போனானா, குபேரன் கொண்டு வந்து உடனே மொத்தத்தையும் அந்த ட்ரெஷரி மொத்தம் கஜானா மொத்தம் ரொப்பிட்டானா பொற்காசாடான்னு ரகுவம்சத்துல ஒரு அற்புதமா காளிதாசன் சொல்லுவான். இவன்ட சொல்றதுக்கு துரியோதனன்ட இந்த ட்ரெஷரி சாவிய கொடுத்ததுக்கு ரெண்டு காரணம், இது மொத்தம் செலவு பண்ணிட்டு இவன் ஒண்ணுமில்லாத போயிட்டோம்னு இவனுக்கு ஒரு கூரமான ஒரு எண்ணம் வரும், அப்படி அந்த எண்ணம் வந்தாலும் ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னாக்க அவங்க விஷயத்துல இதுதான் சாஸ்திரம், மொத்த கஜானாவும் காலி பண்றதுதான் சாஸ்திரம், ஆகையாலும் கஜானாவும் வச்சுக்கிட்டோம்னு கஜானா சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னொரு அம்சம், இதுங்க இருக்கக்கூடிய பொண்ணையும் பொருளையும் பார்த்து ஒரு அசூயை ஏற்படும், அது அசூயை ஏற்படுறதா இல்ல அவர் தர்மபுத்திரர் நினைக்கச்சு தன்னுடைய தம்பிக்கு அதாவது தன்னோட சேர்ந்த தன் சித்தியா பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி ஒரு க்ஷேமம் வந்திருக்குன்னு அவரும் சந்தோஷப்படட்டும் துரியோதனும் சந்தோஷப்படட்டும்னு நினைக்கிறோம். நாம போறோம் எங்கேயா போன போனாக்க நம்ம தம்பிமார்கள் வீட்டுக்கு போனோம்னா இந்த இடம் என்னிடம் தான் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதுல நாம சந்தோஷப்படுவோம் நம்ப, அந்த மாதிரி அவனும் சந்தோஷப்படட்டும்னு நினைச்சிருந்தோம், ஏதோ ஒரு பிரகாரமா அவன்கிட்ட இந்த சாவியை கொடுத்துட்டேறான். சகதேவஸ்து பூஜாயாம் நகுலோ திரவிய சாதனை, வரவாளெல்லாம் விசாரிக்கிறதுக்கு சகதேவனை நியமிச்சுட்டேறான், அது ரொம்ப முக்கியம் வரவாளை விசாரிக்கிறதுன்றது. நகுலம் திரவிய சாதனம் அதுக்கு என்னென்ன சாமான் எல்லாம் வேணுமோ அது மொத்தத்தையும் நீ வாங்கி வந்து போட்டுருன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா சதாம் சுசுரூஷனே ஜிஷ்ணு கிருஷ்ண பாதார் பாதாவனேஜனேன்னு, அர்ஜுனனுக்கு அங்க வர மகான்கள்லாம் வரல அவளுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதை சுசுரூஷ பண்றதுக்காக அர்ஜுனன் நியமிச்சுட்டேறான். கண்ணனையும் நியமிச்சிருக்க நீயும் சில காரியங்களை பாத்துக்கோன்னு சொல்லிட்டேறான் தர்மபுத்திர. கண்ணனை எதுக்கு நியமிச்சிருக்கேன்னா அங்க வந்திருக்கிற சத்துக்களுக்கெல்லாம் அவ திருவடிக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்து அவளுக்கு எங்கெந்தோ நடந்து வந்திருப்பான் மகர்ஷிகள்லாம் அவளுக்கு எல்லாம் கால் வலிக்கும் அந்த காலை பிடிச்சு விடுறதுக்கு இதெல்லாம் உன் காரியம் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணனை நியமனம் பண்றான். பரிவேஷனே திருபது திருபது ஜகா கர்ணஹா தானே மகாமனஹா, பரிவேஷனம் பண்றதுக்கு எல்லாமே சாப்பிட சாய்க்கணும், சாப்பிட சாய்க்கிறதுன்றது அது ஒரு பெரிய கலை, அது இது பக்கத்துல இருக்குவா மேல தரிக்க கூடாது, எச்சல் படக்கூடாது, அசுத்தமாகக்கூடாது, திட்டமா சாய்க்கணும், கேட்டு சாய்க்கணும், ஆதரவா சாய்க்கணும், மேலேந்து கொட்டக்கூடாது, இப்படி எல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு சாப்பிட சாய்க்கிறதுக்குள்ள. இது மொத்தம் மாமனாரை விட்டுட்டானா திரௌபதிராஜா விட்டுட்டு இது சாப்பிட சாய்க்கிற காரியத்தை பாத்துக்கோன்னு சொல்லிட்டேனா. கர்ணஹா தானே மகாமனஹான், மகாமனசாக இருக்கிற கர்ணன் தானம் பண்றது மட்டும் நீதான் இன்சார்ஜ்பா அப்படின்னா, என்ன வாரி வாரி கொடுக்கறதுல அவன் வள்ளல், இது மீது பேர்ல நம்மள மாதிரி இருக்கான் மனசாகாது இவனுக்கு இது போருமோ இது போருமோ இல்லையோ அப்படின்னு நாம நினைப்போம், அப்படி இல்ல அம்பரமே தண்ணீரே ஒரே அறம் செய்யும்னு பாசுரம் ஆண்டாள் பாசுரம் அங்க முறைச்சே அம்பரமே தண்ணீரேன்னு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஏவக்காரம் போட்டிருக்கார், அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும் சோரே அறம் செய்யும்னு அதுக்கு அர்த்தம்னு இவர் கொடுக்கறத பார்த்தா எல்லாருக்கும் தானம் பண்றதை பார்த்தா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி இவர் துணி தானம் பண்றதுல ஸ்பெஷாலிட்டி போட்டு அன்னதானத்துல பண்றதுல இவர் விசேஷம் போல் இருக்கு, இங்க தீர்த்த தானம் பண்றதுல இவர் விசேஷம் போல் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி பண்ணுவான்டா. அது யாருகிட்ட கொடுக்கணும்னா கர்ணன் தெரியும், கர்ணன் பெரிய வள்ளன்னு தெரியும், அவனுக்கு சொத்தகாவே அந்த புத்தி இருக்கு, அதையில வாரி வாரி வழங்கட்டோம்னு சொல்லி கர்ணன் கொடுத்து போயிடறான்னு சொல்லி இப்படி ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு விஷயத்துல பொறுப்பை சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருந்தாக்க நிறைய யாகத்துக்கு போயிட்டார். நிர்திருத்விக் சதஸ்யா பகுமித்ரு உகுத்தமேஷு சுவிஷ்டேசு தோன்றத சமர்ஹண தட்சிணாபி சைத்யேச சாத்வதபதே சரணம் பிரவிஷ்டே சக்ருஹு ததஹாம் ததஸ்தவபிருத ஸ்மபனம் ஜுனத்யாம். தாட்சியாகம் முடிஞ்சிட்டு அங்க இருக்கிற ரசிகர்களுக்கெல்லாம் வாரி வாரி தட்சிணை கொடுத்துட்டு அவ எல்லாரும் சந்தோஷமாக ஆயிட்டா. அதுக்கப்புறமா சதஸ்யால இதை பார்க்க வந்தவா, அதுல சர்வே தட்சிணியாகனு சொல்லிருக்கு, யாருக்கெல்லாம் தட்சிணை கொடுக்க, ரிஷிக்கு மாத்திரம் தட்சிணை கொடுத்தா போறாது, சதஸ்யாலா இதை ரிஷிக்கெல்லாம் சரியா பண்றாளான்னு பாத்துட்டு இருக்காள், அவளுக்கும் தட்சிணை கொடுக்கணுமா. ஆகையில சதஸ்யாலா இருக்கிறவா மொத்த பேருக்கும் தட்சிணை கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டாளா. அப்போ அதே சமயத்துல இதுல பொறாமையோடு இருந்தவன் சிசுபாலன், சிசுபாலனையும் சாத்வதபதே சரணம் பிரவிஷ்டேன்னு, சாத்வதபதியாக இருக்கிற கண்ணன் கண்ணனுடைய திருவடியை அவன் அடைந்தான்னா அவன் கண்ணனால அவனுக்கு மோட்சம் கிடைச்சி இங்க சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி அவன் சாப விமோச்சனம் ஏற்பட்டு அவன் சிசுபாலனும் தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். எல்லாம் முடிஞ்சிருக்குனாக்கா உத்சவம் முடிஞ்சதுன்னா உத்சவாந்தே அவபிரத ஸ்நானம்னு ஒண்ணு, இந்த அவபிரத ஸ்நானம் பண்ணணும். இது உற்சவம் பத்து நாள் உற்சவம் நடந்ததுனாக்கா அதுல ஒன்பதாம் நாள் தீர்த்தவாரி என்ன பண்ணுவோம், அதுவும் அவபிரத ஸ்நானம் ஒன்பது நாள் நடக்கிறது. அப்ப அந்த அவபிரத ஸ்நானம் பண்ணச்சே பார்த்தோம்னா அந்த பெருமாள் தீர்த்தவாரிக்கு பெருமாள் வேலைச்சே பார்த்தோம்னா ரொம்ப கம்பீரமா இருக்கும். அச்சரியமாதவும் தேவ பெருமாள் தீர்த்தவாரி உற்சவத்தை பார்த்தோம்னா நூத்துக்கால் மண்டபத்துல தேவ பெருமாள் எழுந்திருப்பு, அன்னைக்கு வெங்கடாத்ரி கொண்ட சாத்தியிருப்பு, பெருமாள் தனியாவும் உபயநாச்சிமார் ரெண்டு பேர் தனியாவும் எழுந்தழிப்பா, ஏன்னா மட்டையடி உற்சவம் அன்னைக்கு காத்தால பல்லக்கில போறவங்க இருந்து அதுக்காக எழுந்தழிப்பேன். அது பார்த்தோம்னா ஆச்சரியமான ஒரு அற்புதமா இருக்கும். அந்த பெருமாள் நூத்துக்கால் மண்டபத்துல எழுந்தள்ளி திருமஞ்சன் எல்லாம் நான் பண்ண பேர் இருக்கு, திருமஞ்சன் எல்லாம் ஆன பிற்பாடு தீர்த்தம் வரைக்கும் போ பெருமாள் எழுந்தள்ளுவேன். அப்ப எழுந்தள்ளச்சேயே பேண்ட் வாத்தியம் அது இது மொத்தம் வேட்டு அதிர் வேட்டு போட்டு பாராயணம் இது பண்ணிட்டு சத்யவாதனம் சொல்லிட்டு ரொம்ப கம்பீரமா எழுதுவேன். அது மொத்தம் அப்படியே எங்க பார்த்தாலும் அந்த அனந்த சரஸ்வதி முழுக்க மொத்தம் பெரிய கும்பல், அத்தனை பேரும் அந்த பெருமாளுக்கு அவபிரதம் பண்ணச்சே தானும் தீசாமட்டணும்னுட்டு இவர் ராஜா தர்மபுத்திர பெரிய வாத்திய கோஷம்ன்றத கோஷம் இங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகணும், இந்த கோஷத்தோட கூட அவபிரத ஸ்நானம் பண்றதுக்கோசரம் தம்பிமார்களோடையும் திரௌபதியோடையும் சுகத்துக்களோடையும் ரித்திகளோடையும் போற ஜனங்கள்லாம் கூட போற இதே யாகத்துல போய் அவபிரத ஸ்நானம் கூடவே அவபிரத ஸ்நானம் பண்ணுவானா அந்த யாகம் பண்ணின பலன் நமக்கு வருது, அவபிரத ஸ்நானம் பண்றவா அவளுக்கு பண்ணி போகாது நமக்கும் வரும். ஆகையால இதுக்காகவே ஓடி வர மொத்த பேரும் வந்திருக்கா, எங்க பார்த்தாலும் ஒரு ஈ கும்பல், அந்த போகச்சேயே பிரமாதமா இருந்துட்டு இருக்கான். பார்த்தோம்னா அங்கங்க வாத்தியம் வான வேடிக்கை நர்த்தனம் அது இது பிரமாதமா இருக்கான். நர்த்தக்கியவன் வந்து எல்லாருக்கும் மின்னையே ரூபா கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் நிறைய தட்சிணை எல்லாம் கொடுத்துட்டதுனால இன்னும் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால மொத்த பேரும் அங்க போறானா, அங்க போனா ஒத்தர் பாக்கி இல்லாத நதியில போய் இறங்கியிருக்கா. நதியில போன பிற்பாடு அங்க ஒரு அவபிரதேஷ்டின்னு ஒண்ணு பண்ணணும். அந்த நித்திரிக்கைகள்லாம் திரௌபதியும் தர்மபுத்திரையும் காட்டி வச்சுட்டு அவபிரதேஷ்டி பண்ணாலும் பத்னி சன்யாகம்னு ஒண்ணு, பத்னி சன்யாகம்னு ஒரு யாக விசேஷம் இஷ்டி, இந்த பத்னி சன்யாகம் அவபிரதேஷ்டி இதெல்லாம் முடிச்சு அதுல ஆகாந்த ஸ்நாபயம் சக்ருஹு கங்காயாம் சா கிருஷ்ணயா திரௌபதியோட கூட தர்மபுத்திரர் ரெண்டு பேருமே இவாள இவா தானே யாகம் பண்றவன் யாகம் பண்றதுன்றது பத்திரமோ எச்சம் செய்யோகன்னா புருஷன் மாத்திரம் யாகம் பண்ண முடியாது, பத்னியும் சேர்ந்தாதான் யாகம் பண்றவான். அப்ப யாகம் பண்ணா யார் பண்ணான்னா தர்மபுத்திர யாகம் பண்ணான்னு சொல்லுங்க. தர்மபுத்திரன் திரௌபதி ரெண்டு பேரும் தான் யாகம் பண்ணான்னா, திரௌபதி தர்மபுத்திரன் ரெண்டு பேரையும் கங்கையில இது பண்ணி அவளுக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணி வச்சாரான். அங்க மொத்த பேரும் வந்திருக்கானா, அந்த பெண்கள்லாம் அதுல கூடவே ஸ்நானம் பண்றான். இந்த பெண்கள்லாம் ஸ்நானம் பண்ணச்சே என்ன பண்ணிட்டு வரான்றத ரொம்ப அற்புதமா சொல்லி சொல்ற. அந்த ஸ்நானம் பண்றதுக்கு சில ஒரு நியமம் இருக்கு. இப்ப புருஷாலா இருக்கவெல்லாம் ஆசவனம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு இவரோட கூட இந்த யாகத்துல அவகிரத ஸ்நானம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணணும். புருஷாலும் சங்கல்பம் பண்ணிக்கணும். பெண்டீர்லாம் ஸ்நானம் பண்ணச்சே வெறும் போய் பழத்துல போய் குளிச்சுட்டு வரக்கூடாது, மஞ்சள் எடுத்துட்டு போகணும். இந்த நிச்சயப்படி குளிக்கிறதுக்கே கூட அவளுக்கு சுத்தியே எப்ப வரும்னா, மஞ்சளை தேய்ச்சி மஞ்சள் பூசிட்டு குளிச்சாதான் அவளுக்கு சுத்தி ஏற்படுமா. அங்க இருக்கிற ஸ்திரீகள் மொத்த பேரும் மஞ்சள் அதே மாதிரி இன்னும் சூர்ணங்கள்லாம் எடுத்துட்டு போறாளாம். சீதாமோட போச்சு அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கலாம். இதெல்லாம் தான் இங்க போட்டிருந்து. பெரிய இதுக்கு போனவன்னா சங்கராந்தி மாதிரி ஒரு காலம் அந்த புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண போனாள்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா மஞ்சள் பொடி எடுத்துட்டு போவா. பெண்கள்லாம் இவ எடுத்துட்டு போகச்சே அவ ஏற்கனவே வந்திருப்பா, அவ கொஞ்சம் மஞ்சள் பொடி கொடுப்பா, இவ அவளுக்கு திருப்பி மஞ்சள் பொடி கொடுப்பா, இப்படி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தீதாமோட. இதெல்லாம் ஒரு வழக்கம், இது அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. இது சுமங்கல்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள். அத்தனை பேரும் வந்திருக்கான், அத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மஞ்சள் பொடியை பரிமாறம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்டு அதுல எல்லாம் பூசிட்டு மஞ்சள் பூசி தீதாமடுறாளாம். இவ எல்லாரும் இவ்வளவு அற்புதமான ஒரு சன்னிவேசம் எல்லாம் முடிஞ்சிட்டு பந்துமித்ரான் நாராயண பரோன்றிருப்பான். பந்துக்கள் ஞாதிக்கள் சுகுருத்துக்கள் மீதி எல்லாம் இந்த கேட்டகரியில ஒவ்வொரு கேட்டகரிஸ் பண்றான். இதுல இல்லாத வாழ் இருக்கான்ற ஒரு கேட்டகரி எல்லாருக்கும் சேர்த்து எல்லாருக்கும் விசேஷமா அவ்வாளுக்கு எவ்வளவு திருப்தி ஏற்படுமோ அவ்வளவு திருப்தி ஏற்படும்படியாக பிரமாதமாக பண்ணிட்டாதான் கல்யாணத்துக்கு பண்ற மாதிரி இந்த ராஜசூயாகம் அத்தியமா அத்தியுதமாக இருந்து எல்லாரும் அவாபா இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் நாரியஸ்ர குண்டல் யுகாலக இருந்த துஷ்ட பக்ரஸ்ரீயா கனகமே கலையா விரேஜுகோம் அசாத்விஜோ மகாசீலா சதத்யா பிரம்மவாதினா விப்ரக்ஷத்ரிய விட்டல் எல்லாரும் தர்மபுத்திர சொல்லி விடை பெற்றுக் கொண்டு போனானா. எல்லாம் வந்தவா மொத்த பேரும் அற்புதமான ஒரு சன்னிவேசம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குமா, இப்படி இந்த மாதிரி யாரும் யாகம் பண்ணி நான் இத்தனை நாள் வரைக்கும் பார்த்ததில்லையே. பின்ன ஒருத்தருக்கு கூட ஒரு குறையும் இல்லாத அற்புதமான யாகம் நடந்ததுதான். ஹரிதாசஸ்ய ராஜரிஷே ராஜசூயம் ஹோதயம் நைவா திருப்பியன் பிரசந்த பிபன் மத்யோமிருதம் யதாம். இந்த ராஜசூய யாகம் பண்றத ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி மாளலையாம். இது நான் சொல்லி இது எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரியே தோணலையாம். திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கானோ அமிர்த பானம் பண்றவ அமிர்தம் வந்து தகட்டாது. ஆகையால எவ்வளவு வேணா சாப்பிடலாம் போல இருக்குமோ அந்த மாதிரி அமிர்த பானம் பண்ற மாதிரி இருந்துருக்கு. தத்தோ யுதிஷ்டிரோ ராஜா சுகிரு சம்பந்தி பாந்தவானே பிரேம்னா நிவாரயா மாச கிருஷ்ணன் எல்லாரையும் போயிட்டு வாங்க வந்து நல்லபடியா அணைச்சி வச்சுட்டே. அப்போ கண்ணனை மாத்திரம் கொஞ்சம் நீர் கொஞ்ச நாள் இருந்துட்டு போறாரா என்னோட இருந்துட்டு போறாரா அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி ராஜா தர்மபுத்திர விசேஷமாக ராஜசூய யாகத்தை பண்ணினார். இதெல்லாம் என்ன ஏற்கனவே சொல்ல வேண்டிய விஷயம் ஏற்கனவே சுருக்கமா சொல்றேன், இப்ப விஸ்தாரமா சொல்றேன், நீ கேளு. உங்க தாத்தா பண்ண யாகமாச்சேன்னு சுக்க மகர்ஷி விஸ்தாரமா இந்த யாகத்தை சொல்லி சொன்னேன். இப்படி இருக்கச்சே ஒரு சன்னிவேசம், தர்மபுத்திர எல்லாரும் தர்மபுத்திரருக்கு ஒரு பெரிய சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்கேதான். அந்த சிம்ஹாசனத்துல பக்கத்துல திரௌபதி உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் இந்த பக்கம்ல அங்க கண்ணன் ஒரு பெரிய ஆசனத்துல உட்காந்துருக்கு, இவரோட கூட தம்பிமார்கள்லாம் உட்காந்துருக்கேன், இன்னும் பெரிய ராஜாக்கள் வந்தவா எல்லாரும் உட்காந்துருக்கலாம். துரியோதனனுக்கு மாத்திரம் இதுல திரௌபதிய ஏற்கனவே அவன் சரியா பாக்கல. இந்த திரௌபதி இந்த ராஜச யாகத்தின் போது அதுக்கு முன்ன யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன தன்னுடைய கணவன்மார்களுக்கெல்லாம் பரிச்சரியை பண்றது, வரவாடெல்லாம் சிரிச்சுண்டு விசாரிக்கிறது, இப்படி எல்லாம் பண்றத பார்த்த உடனே அவளுடைய அழகுலையும் அவளுடைய நடவடிக்கைகள் அவளுடைய உபச்சரணைகள் இது எல்லாத்திலையும் பார்த்து திரௌபதின்றத ஒரு அசூய. அசூய் என்ன, இவள் இப்படி இருக்கா, நமக்கு மனைவியா வராது போயிட்டாளேன்ற மாதிரியோ என்னமோ ஒரு துரண்ணம் அவனுக்கு வந்துருக்கு. இது துரண்ணம் வந்திருக்கு. ஆகையால எப்ப பார்த்தாலும் இந்த திரௌபதி விஷயத்துல ஒரு சிந்தையோட அவன் இருந்திருக்கான், மீதி பேரை பத்தி நினைக்காத. ஏன்னா அவன் சுபாவத்தான் துர்புத்தி உடையவன், அவனுக்கு இப்படி ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுறது அவனுக்கு அது ஒன்றும் பெரிய இது இல்ல, ஆச்சரியம் இல்ல. இப்போ சபையில இருந்துட்டு இருக்க, சபை எப்படிப்பட்டதாக இருந்துன்ற மயம், விஸ்வகர்மாவனுடைய பிள்ளை மயம், அவன் தான் சபையை நிர்மாணம் பண்ணிருக்கான். சபாயாம் மயக்லிப்தாயாம் குவாபி தர்மசுதோ விராட்டு விருதோ அனுஜைஹி பந்துபிஷ்ட கிருஷ்ணேனாபி ஸ்வசக்ஷுஷா. இந்த மயம் நிர்மாணம் பண்ணின இந்த சபையில எல்லாரோட கூட பந்துக்களோடையும் கிருஷ்ணனோடையும் தன்னுடைய தம்பிமார்களோடையும் மீதி ராஜாக்களோடையும் உட்காந்துருக்கான். ஆசீன காஞ்சனே சாட்சாதே ஆசனே மகவானிவ பரமேத்ய ஸ்ரீயாஜுஷ்டா ரூஜபானஸ்த வந்திபிஹி. சுதர்மான் பேரு, சுதர்மான்றது கண்ணன் எழுந்திரல் இருக்கிறது. இந்திரலோகத்து சபையில இந்திரனும் இந்திராணியும் உட்காண்டிருக்க மாதிரி தர்மபுத்திரரும் திரௌபதியும் சிம்ஹாசனத்துல உட்காந்துருக்கானா, எல்லா பக்கத்திலையும் மகர்ஷிகள் பந்திகள் இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கானா. அப்ப துரியோதனன் ரொம்ப திமிரோட கர்வம் படுத்த துரியோதனன் துரியோதன மகனி பரிதோ பிராதிபிஹீன்றிருப்பான் கிரீட்டமாலியின் நெவிசது அதிபத்தான்றிருப்பானே. சபைக்குள்ள ஒருத்தர் வரணும்னாக்க அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு, ஒரு புரோட்டோக்கல் இருக்கு. யாரா இருந்தாலும் அண்ணன் தம்பி ஆத்துக்கு போறதா இருந்தா கூட வாசல்ல நின்று ஒரு நிமிஷம் பெல் அடிச்சுட்டு வர்றது உள்ள வருதுன்றதெல்லாம் ஒரு வழக்கம். அந்த மாதிரி உள்ள போனோம்னா கதவு கொஞ்சம் தட்டிட்டு சரி அவ என்ன சன்னிவேசத்துல இருக்காளோ நம்ம அப்புறம் பார்க்கணும் அப்படின்றதுக்கோசரம் எல்லா இடத்துக்கும் அப்படிதான் போற வழக்கம். இவன் என்ன பண்றான், பெரியஸ்தா ஒரு ராஜா மாதிரி கிரீட்டம் போட்டு பெரிய ஆபரணங்கள் எல்லாம் போட்டு கையில ஒரு பெரிய கத்தியை சுவிக்கிண்டு தன் தம்பிகள்மார்கள் அத்தனை பேரோடையும் 99 பேரோடையும் உள்ள நுழையிறான். நுழையிச்சே வாசக்காரர் இருக்கான், மீதி ராஜாக்கள் சித்திரதர்கள்லாம் இருக்கா, அவ யாரையுமே லட்சியம் பண்ண எல்லாரும் போகடா வந்துட்டு போகணும் அண்ணட போகணும்னு முத்தரையும் தள்ளிட்டு நேரம் சபைக்கு வரானோ. அப்போ சத சபைக்கு வரைச்சு இந்த சபையில ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அங்க நடந்து வரைச்சு மயன் இதை நிர்மாணம் பண்ணச்சு ஒரு அது அப்படியே ரத்னங்கள்லாம் இழைச்சிருக்கு. இந்த கீழே பார்த்து இழைச்சிருக்கிறத பார்த்தோம்னா அந்த வெறும் அது பார்த்தோம்னா வெறும் தர சில இடங்கள்ல ஜலம் மாதிரி இருந்துட்டு இருக்குமா, இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க அது எப்படி இருக்கும்னாக்க ஸ்தலம் மாதிரி இருக்கும், ஆனா அந்த இடத்துல ஜலம் இருக்கும். தர மாதிரி இருக்கிற இடத்துல ஜலம் இருக்கும், ஜலம் மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா ஸ்தலம் இருக்கும். இவன் அங்க இருந்து வரான், இந்த இடத்துல பெருசா நீர் இருக்குன்னு நினைச்சுண்டு நீர் இருக்குன்னு நினைச்சுண்டு அந்த துணி குணி எல்லாம் மேல தூக்கிட்டு காலை வைக்கிறான். காலை வச்சா வெறும் தர, அது வைக்க செய்ய பொட்டுன்னு வருது, இது ஜலமும் இல்லை ஒண்ணும் இல்லை. சரி இப்படிதான் இருக்குன்னு நினைச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு சரி இது வெறும் தரதான் அப்படியே நடக்கலாம் அப்படின்னு காலை வைக்கிறான்னா அங்க ஜலம் இருக்கு, பொட்டுன்னு விழுந்துடுறான். விழுந்துட்டா துணி எல்லாம் நஞ்சு போடுறது இவனுக்கு. இது பாக்குறதா அங்க இருந்து திரௌபதி பாக்குறா, மொத்த பேரும் பாக்குறா, பார்த்த உடனே ஒரே சிரிச்சுட கொல்லுன்னு சிரிச்சுட்டான். அப்போ தர்மபுத்திரன் சொல்றான், திடீரே அவன் தெரியாத பண்ணிட்டான், ஜஹாசம் ஜஹாச பீமஹா தந்திருஷ்டா ஸ்ரீயஹா நிருபதயா அப்பரே. முதல்ல ஹஹஹஹான்னு சிரிச்சவன் பீமன் தானோ, இதை சிரிச்சுட்டு இதை சிரிச்சது பார்த்த உடனே மீதி பெண்கள் அவன் வேற சிரிச்சுட்டான். இதை காட்டுல அவமானம் வேற என்ன வேணும், அப்பரே நிவாரியமானா அபி அங்கராஜ்யா கிருஷ்ணானுமோதிதாஹ. தர்மபுத்திர டேடே இதெல்லாம் சரிக்கூடாதுரா, ஐயோ பாவம் தெரியாது போயிருந்துட்டான், அது சரிக்கூடாதுரான்னு சொல்லி சொல்றேரா. அங்கேருந்து கண்ணன் சம்ஜ பண்றேரா, ஆ நன்னா சிரியுங்கடா எல்லாம் பண்ணுங்க, துரியோதனனுக்கு எவ்வளவு பரிபவம் வருதோ அது எல்லாத்தையும் பாக்கட்டும், நன்னா சிரியுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இத பாக்குறானா, இது பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப அவமானமா போயிட்டான். ஒரே வெக்கமா போயிடுச்சு, என்னத்துக்கு உள்ள வந்தேன்ற சமாச்சாரமே சொல்லவே இல்லை, மேல திரும்பி பட்டு போயிட்டானா. அஜாத சத்ரு விமனா இவா பவத், எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறான், சபையே ஒரே அமக்களமா இருந்துட்டு இருக்கு. அதுல ஒருத்தரே ஒருத்தரதான் கொஞ்சம் விசாரப்படுறேன், யாருன்னா தர்மபுத்திரர். ஐயோ இப்படி போய் பரிபவம் பண்ணிட்டால துரியோதனுக்கு இப்படி ஒரு நிலை வந்துடுதேன்னு தர்மபுத்திரர் சோகிக்கிறார். இது எல்லாம் கண்ணன் பிளான் பண்ணதுதான், இது ஒண்ணும் புதுசா பண்ணல, இது துரியோதனுக்கு இப்படி ஒரு அவமானம் நேரணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். பபூவ தூஷ்ணிம் பகவான் புவோபரம் சமுஜிஹிருஷுமதிஸ்மயத்ருஷா. எல்லாத்தையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கண்ணன் வாய்மூண்டு இருந்துருக்கு. அவர் அவதாரம் பண்ணது பூபாரத்தை குறைக்கிறதுக்காக, துரியோதனன் மாதிரி இருக்கிற அசுராம்சமாக இருந்துருக்கிற இவாள் எல்லாம் போனா தானே பூபாரம் குறையும், தன் காரியத்தை அவர் பாட்டுக்கு வாய்மூண்டு அதாவது மௌனமா எல்லா காரியத்தையும் பார்த்துருக்கேன்னா. ஏதத்தே திஹிதம் ராஜன் எத்ருஷ்டோஹம் இகத்வஜா துரியோதனஸ்ய தௌராத்மியம் அஜசூயே மகாக்ரதோ. சுகர் சொல்ற பரீட்சித் மகாராஜா அவர்களிடத்துல, அப்ப துரியோதனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலை இது, அவன் கணக்கு சாத்விகமாக உள்ள வந்தான்னாக்க எதுவுமே ஆயிருக்காது. சாதாரண எல்லாமே இருக்கும், பக்கத்துல இருக்கவா கூட சொல்லுவா, அந்த இடத்துல ஜாக்கிரதையா பாப்பா, அது ஜலம் இருக்குன்னு எதனா சொல்லிருப்பா, எல்லாம் பண்ணுவா. அவன் திமிரா அகங்காரமா உள்ள நுழைஞ்சான், அதனால இந்த அவமானம் ஏற்பட்டது. இந்த அவமானம் ஏற்பட்டது அதுக்கு காரணம் தானே தானே தவிர வேற யாரும் காரணம் இல்லை. அந்த சன்னிவேசத்திலயும் தர்மபுத்திர ஐயோ இப்படி நேர்ந்துட்டேன் தான் நினைச்சாரே தவிர இவனை பார்த்து சிரிக்கல, ஒன்னும் பண்ணல, தர்மபுத்திர பண்ணல. அதுல திரௌபதி பிரபதிகள் பீமசேனம் பெரிய குரல்ல சிரிச்சதே அவனுக்கு அவமானமா போயிட்டு அது அவனால தாங்க முடியல. இந்த பீமசேனனுடைய சிரிப்பு, அந்த பெண்களுடைய சிரிப்பு, அஸ்தினாபுரம் போனா கூட அவன் காதல் அப்படியே ஒளிச்சுட்டே இருந்துதான். இதுதான் மூல காரணம் துரியோதனனுக்கு அதிருப்தியோட போறதுக்கு. மீதி பேருக்கெல்லாம் இந்த மாதிரி எந்த ஒரு சன்னிவேசமும் ஏற்படலைன்னு சுக மகர்ஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு இந்த சன்னிவேசத்தை இத சொல்லி சொன்னேறான். ஆகையால இடத்துல ஒரு விஷயம், ஒரு தர்மத்தை போதிக்கிறேன், ராஜசபையில போச்சு எப்படி போகணும்ன்ற ஒரு முறை இருக்கு, அந்த முறை பிரகாரம் போகணும். பெருவாளர் செய்க போனாலும் பெரியவாளர் செய்க போனாலும் நாம முறைப்படி நடக்கணும்ன்றது முதல் காரியம். ரெண்டாவது விஷயம், அகங்காரமாக எந்த இடத்துலயும் போகக்கூடாது. இது பரகிருகம் சொகிருகம்ன்ற விஷயத்துல வரைச்சே, பரகிருகத்துல போனா கூட நாம என்ன நமக்கு என்ன குறைவுன்னு நினைக்கூடாது. எவ்வளவு தெரியவாளா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு முறை இருந்துருக்கு, அந்த மாதிரி பண்ணணும். இந்த அசூயன்றது இருக்க நம்மளையே அழிச்சிடும். இந்த தர்மபுத்திரருக்கு வந்திருக்கிற ஒரு இந்திர சபையில இருக்க மாதிரி தர்மபுத்திர உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அசூயை ஏற்படுறது. அந்த அசூயை தான் துரியோதனனுடைய அழிவுக்கே காரணமாக ஆகுது. இப்படி உட்பட்ட துர்குணங்கள்லாம் நமக்கு இல்லாத இருக்கணும்னாக்க அந்த சர்வேஸ்வரன் தான் அனுகிரகம் பண்ணணும். இந்த தொழில் சம்பந்தம் இருக்கிறதுனால இதெல்லாம் வரலாம் நமக்கு, இதெல்லாம் வராதபடி நமக்கு சத்புத்தியை ஏற்படுத்தி பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக்கு.